சொல்லடி மெதுவாக, நீ தூது சொல்லடி மெதுவாக, இளந்தோள்களிலே அசைந்தாடட்டுமா, நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக, நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக. நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக, நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக. Yeah.